சொல்லிக்கொண்ட மனன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நெஞ்சை தொட்டு பின்னிக்கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நெஞ்சை தொட்டு பின்னிக்கொண்ட நங்கை ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. கண்ணல் கண்ணல் மொழி நீ பாடு குயிலை, கட்டுக்குள்ள நிற்காது திரிந்த காளையை, கட்டிவிட்டு கண் சிரிக்கும் சுந்தரியே. அக்கரையும் இக்கரையும் கடந்த வெள்ளத்தை, கட்டி அணை கட்டி வைத்த பைங்கிழியே. என்னில் நீயடி உன்னில் நாலடி, என்னில் நீயடி உன்னில் நானடி. ஓ பைங்கிழி நிதமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நெஞ்சை தொட்டு பின்னிக்கொண்ட நங்கை ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அந்தே ஓடிவா அன்பால் கூடவா, ஓ பைங்கிழி நிதமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி.